வீர நிலையே கரவ முகிவே தாயே, கரவீர நிலையே கரவ முகிவே தாயே, கரபிடியென்ன சதையே கரவீர நிலையே கரவ முகிவே தாயே, கரபிடியென்ன சதையே கரவீர நிலையே கரவ முகிவே தாயே. முனிகாசரே நீடித கமலே, கால காலக்கே என்ன பொறையே, கோல முனிகாசரே நீடித கமலே, கால காலக்கே என்ன பொறையே, வாழ தூரதிந்த வந்தேனு தாயே, வாழ தூரதிந்த வந்தேனு தாயே, நாளை என்னதே இந்தே தயதோரே, கரவீர நிலையே கரவ முகிவே தாயே, கரபிடியென்ன சதையே கரவீர நிலையே கரவ முகிவே தாயே. ತೇಜೋಮಯ ದಿವ್ಯ ಶ್ರೀಚಕ್ರದಲ್ಲಿರುವ ತೇಜೋಮಯ ಲಿಂಗದಲ್ಲಿರುವ, ತೇಜೋಮಯ ದಿವ್ಯ ಶ್ರೀಚಕ್ರದಲ್ಲಿರುವ ತೇಜೋಮಯ ಲಿಂಗದಲ್ಲಿರುವ, ರಾಜೀಪ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ, ರಾಜೀಪ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ, ರಾಜೀವ ನಯನನ ಮನದಿನಿಯೇ ಕರವೀರ ನಿಲಯೇ ಕರವ ಮುಗಿವೆ ತಾಯೇ, ಕರಪಿಡಿಯೆನ್ನ ಸದಯೇ ಕರವೀರ ನಿಲಯೇ ಕರವ ಮುಗಿವೆ ತಾಯೇ. ಶರಣು ಬಂದೆನೆ ತಾಯೇ ಮುರಘರನ ಪ್ರಿಯೇ, ಚರಣಾರವಿಂದ ದರುಶನ ತೋರೇ, ಶರಣು ಬಂದೆನೆ ತಾಯೇ ಮುರಘರನ ಪ್ರಿಯೇ, ಚರಣಾರವಿಂದ ದರುಶನ ತೋರೇ, ನಿರುತ ನಿನ್ನನೆನೆವೆ ವರ ನೀಡೆ ಕರೆವೆ, ನಿರುತ ನಿನ್ನನೆನೆವೆ ವರ ನೀಡೆ ಕರೆವೆ, ಸರ ಸರನೆ ಬಂದೆನ್ನ ಕರುಣದಿ ತಾಯೇ, ಕರವೀರ ನಿಲಯೇ ಕರವ ಮುಗಿವೆ ತಾಯೇ, ಕರಪಿಡಿಯೆನ್ನ ಸದಯೇ கரவீர நிலையே கரவ முகிவிட்டாயே கரப்பிடி என்ன சதையே கரவீர நிலையே கரவீர நிலையே கரவீர நிலையே கரவ முகிவே தாயே.